ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗി നിന്നത്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാം തദ്വദയമനുഗണം ചിത്തദാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതിം ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകല്പവല്ലേം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാഭിവാന്യാം ബോധാരാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീലാതുംഗസ്തനഗിരിതടേ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം സാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഹ പയന്തി ചോക്ഷിഷ്ഠായാം ത്രിജിനികലിതം യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദഹ തസ്യൈനമിദമിദം ഭൂയയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽവയാണ്ടാലങ്കർക്ക് വന്ന തിരുപ്പാവയുകൽവതയം പിന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നത്താമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത തുടർക്കൊടിയേ കൊൽവാവൈ പാടിയൊള്ളവല്ലവൽവളയായി നാടിനെ വെങ്കടവർക്കെന്ന വിധിയെന്നയും മാത്രം നാം കടവാ വന്നമേ നൽകേ ശിവപ്രധാന എമ്പെരുമാൻ தன் அடியார்கள் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு நெருகேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளை செய்த திருப்பாய பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தே குலவிளக்கு எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பரு கதலடி செல்வா பலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோரிம்பாவாய் பாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் என்று துவாரபாலகர்களை பிரார்த்திக்க அவர்களும் திருக்காப்பு நீக்கி உள்ளே விட சாட்சான் மன்மத மன்மதா என்று கிருஷ்ணனை களவு போகாமல் காத்திருக்கும் நந்தகோபரை எழுப்புகிறார்கள். இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய்து வல்லை மகளை என்றபடி இவர்களும் ஒரு கூட்டமாகத்தானே வந்து ஸ்ரீ நந்தகோபரை எழுப்புகிறார்கள். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணார் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றபடி துவாரபாலகர்கள் ஸ்ரீ நந்தகோபர் யசோத பிரார்த்தி பலராமன் முதலானவர்களை எழுப்புகிறார்கள். உம்மை அர்ச்சித்தவர்களுக்கு பல்லாபிசந்திரகிதராய் ரூப சாதனமான வஸ்திரம் தாரகமான தண்ணீர் போஷகமான சோறு என்று வேண்டுவதையெல்லாம் கொடுக்கும் நந்தகோபரை எழுப்புகிறார்கள். வஸ்திரே நவபுஷா வாசா வித்யா விலையேன பகாரே பஞ்சபிர்ஹீனோ நரோ நாயாதி கௌரவம் நஞ்சி வஸ்திரம் சரீரபுஷ்டியும் எல்லோருக்கும் வேண்டியவை. பிராணரட்சணத்திற்கு தண்ணீர் அவசியம். தத்துவத்தை உபதேசிக்க போகின்ற ஆச்சாரியன் சிஷ்யனும் மகனுமான ஸ்வேதகேதுவிற்கு 15 நாட்கள் முடிக்காமல் தண்ணீர் மாத்திரம் அருந்து வா என்று சொன்னார். அன்னத்திற்கும் பரிசேசனம் பண்ண வேண்டும், அதற்கும் தண்ணீர் தேவை. அம்பரமே தண்ணீரே சோரே, அதனால சோறு இல்லாமல் இருந்தாலும் கூட தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல தண்ணீர் மட்டுமே அறிந்து 15 நாட்கள் நாம் இருக்க முடியும், பிராணதாரணம் பண்ணிக்க முடியும் என்பதையும் கூறுகிறார். இந்த 3 அம்பரமே தண்ணீரே சோரே ஏகாரங்கள், அம்பரமே ஏ தண்ணீரே ஏ சோரே ஏ, இந்த ஏகாரங்கள் ஆண்டால் பல இடங்கள்ல பிரயோகம் பண்ணியிருக்கா. சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே தாளப்பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே, எல்லா இடத்திலேயும் பிரயோகம் பண்ணப்பட்டதான ஏ என்பது அவதாரணம் என்று கூறுகிறார்கள். அப்படி அரஞ்சையும் துர்பிக்ஷ காலங்கள்ல எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் நந்தகோபன். எம்பெருமான் எமது சுவாமியான நந்தகோபன் என்கிறார்கள். இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடியவனான ஸ்ரீ கிருஷ்ணனே நாயகன். திஷ்டாசலம் துதில் விழுந்த தருணத்தில் ஹா கிருஷ்ணா துவாரகா வாசா குவாசி யாதவ நந்தனா. திரௌபதி கதறின போது விதவிதமான புடவைகளை வஸ்திரங்களை அம்பரத்தை வழங்கினான். தர்மபுத்திரனின் ராஜசூய யாகத்தில் பெரியவர்களுடைய பாதத்திற்கு தீர்த்தம் கொடுத்தான். பால யுத்தத்தில் தேர் குதிரைகளுக்கு தண்ணீரை சங்கல்பித்தான். அரண்யத்தில் வாசம் செய்து கொண்டிருந்த பஞ்சபாண்டவத்தில் பசியுடன் இந்த துர்வாச மகரிஷியை துரியோதனன் ஏவிவிட அவருக்கு வயிறு நிறைய அன்னமிட்டான். அப்படி கிருஷ்ணன் அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் பித்ரு மாத்ரு சுத பிராத்ருஜாரமித்ராதயோபிவா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவஹா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேஹினாம் ஆவாந்தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவனஹமவான். இப்படி பகவான் எல்லோருக்கும் எல்லா விதத்திலேயும் உபகாரம் பண்ணக்கூடியவன். உண்ணும் சோறு வருகும் நீர் திண்ணியும் மித்தலை எல்லாம் கண்ணன். அப்பேற்பட்டதான கிருஷ்ணனே அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். நாங்கள் வேண்டுவதை கொடுக்கக்கூடாதா நந்தகோபாலா? நீர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான நாயகன் என்று உம்மை கொண்டாடி கொண்டிருக்கோம். நந்தகோபன் குமரன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையை பெற்றால் மட்டும் போதுமா? எங்களுக்கு குறை வைக்கலாமா? உனைர் தசரதோ பிரமஹா என்று இருக்கக்கூடிய இவர்களிடம் தோற்று உள்ளே விட கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே பிரஜானாம் பரதாதீனாம் பிராத்ரீனாம் தேவதாச்சய தாமஸ்ய மனஹ்காந்தா பரதன் முதலானவர்களுக்கு தேவதை போலுள்ள தாய் ஸ்ரீ ராமனுக்கு மனத்திற்கு நீவரால் தன் பிராணனையே கொடுக்கக்கூடியவளாக இருந்தால் அப்பேற்பட்டதான யசோதையை எழுப்புகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொடி போல் மெலிந்து இருக்கக்கூடியவள் எப்படி மெலிந்தாள் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும் எடுத்துக் கொள்ளில் வருங்க இருத்திடும் ஒடிக்கு புயில் உதரத்தே வாழ்ந்திடும் மிடிக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். அப்படிப்பட்டதான யசோதை இந்த கோகுலத்திற்கே குலவிளக்காக இருந்தால் நாரீனாம் உத்தமாவதூ மங்கள தீபம் போன்று இருந்தால் பெண்களுக்கு ஒரு துக்கம் என்றால் அது தனக்கு வந்தது போல் துடிப்பவள். கிருஷ்ணனையே பெற்றுத் தந்த எங்கள் சுவாமினி மண்மகள் கேள்வன் மலர் மங்கை நாயகன் அப்படி இருக்கக்கூடியவள் அஞ்ச உரப்பாள சுரமதி அறிவுராய் என்று அவளும் அனுமதி கொடுக்க அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஓமானே. யசோதை பக்கத்தில் படுத்திருக்கும் பலராமனை கிருஷ்ணன் என்று நினைத்து எழுப்புகிறார்கள். திருவிக்ரம அவதாரம் பண்ணி மிகப்பெரியவனாய் என்ற எம்பெருமானுக்கும் பெரியவனே என்கிறார்கள். ஆழியழ சங்கும் வில்லுமிழ இசைவாழியழ அண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே இருவி செம்பினோடு போய் விம்மி விம்மி வளர்ந்தே. திருவிக்ரமாவதாரம் பிரம்மா கமண்டல தீர்த்தம் சேர்க்கிறார் அது போதாமல் தர்மதேவ தீர்த்தம் சேர்க்கும் அதுவும் போதாமல் எம்பெருமான் அம்பர ஊடரு தூங்கி அம்பரம் அம்பு ஜலம் அறம் சமஷ்டி சிருஷ்டி ஜலம் வெஷ்டி சிருஷ்டி ரெண்டு சிருஷ்டியிலே சமஷ்டி சிருஷ்டி அது அந்த கடாகம் இருக்கக்கூடியது. அந்த ஜலத்தை வெட்டிந்துதான் சிருஷ்டியில சிருஷ்டியை படைக்கிறான். அதையும் ஊடறுத்து பிளந்து கொண்டு போனதான திருவடி அதை சோதித்துக் கொண்டவன் அந்த ஜலத்திலே சோதித்துக் கொண்டவன். இப்படி உன்னிடம் சேராதவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உகந்த உள்ளத்தனாய் இப்படித்தான் நீண்டு தாவி அசைவோ அந்நிவ்வுலகம் அளந்த அசைவேகுள் தாளால் உலகம் அளந்த அசைவேகுள் இப்படி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். எம்பெருமானின் சமையனே எழுந்திரு என்கிறார். சம்பர் கடவை செல்வா பலதேவா. அசுரர்கள் கொண்டதற்கான வீர கடகத்தை காலில் சாத்திக் கொண்டுள்ளான். அதாவது பகவானுடைய திருவடி நிலையான பாதுகையை அழைக்கிறார்கள். சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காதமாம். அப்படி உலகளந்து திருவடிக்கு செல்வனுடைய செல்வமானது பாதுகை. பலதேவா, விஞ்ஞானம் பலம் என்ற ஆதிசேஷன் குணங்களை கூறுகிறார்கள். எல்லை பகலென்னாது எப்போதும், இரவு பகல் பாராது பாண்டவர்களுக்கு காரியம் செய்து திரிந்து தலைக்கட்டின பின்பும் ரிணம் பிரவர்த்தமிவ கோவிந்தே தேதாக்கிராந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினாம் ரிணம் பிரவர்த்தமிவே ஹிருதயாசர்பதி. கோவிந்தா என்றவுடன் வட்டியும் முதலமாக அனுகிரகிப்பான் என்றபடி அந்த பாக்கியத்தை பெற்றுள்ளோம் என்று கூறி கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். இவர்கள் முறை தப்பினார்கள் என்று எழுந்திருக்காமல் இருக்க அதை உணர்ந்த இவர்களும் செம்பரு தகலடி செல்வா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. இளைய பெருமாள் பின்பிறந்து பெற்ற செல்வத்தை உறங்காது காத்து அந்த செய்த கைங்கரியத்தை நினைவு கூர்ந்து அகம் சர்வம் கரிஷ்யாமி பலதேவா நீயும் உறங்குகிறாயா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். அதனால நீங்க இருவரும் உறங்கக்கூடாது, எழுந்திருங்கள், அபலைகளான எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். திவ்யஸ்தானாத்மிவ ஜெகதீம் பாதுகேகமானா பாதன்யாசம் பிரதம மனக பாரதீயத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜெகதாம் துயதீனம் சஜாரண்யே வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. வாமனாவதாரத்தில் மேலுலகத்திலிருந்து பாதுகையும் பூவுலகத்திற்கு வந்தால் அதுபோல் சரஸ்வதி தேவியும் தனது முதல் அடியை வால்மீகியின் இடத்திலே வைத்தால் அந்த ஆதிகவியான வால்மீகி எனக்கு உயர்ந்த வாக்கை கொடுத்தள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பாதாசிரயேன புனர்திகினி கிருதம் ததே பூயோ விபாகவத சேஷதயா ததேவ வெந்தும் பதாவலி சகாரி பதம் விபர்ஷி. ஓ பாதுகையே, படுக்கையாயிருந்து எம்பெருமானுக்கு சேஷமானாய், பாதுகையாயிருந்து இரண்டு மடங்கு சேஷத்துவத்தை காட்டினாய், நம்மாழ்வாராயிருந்து அவர் திருநாமத்தை தாங்கி பாகவத சேஷத்துவத்தையும் காட்டி இரண்டு மடங்காக்கிக் கொண்டாய் அம்பரமே. தோரண வாயில் காத்தான் மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் என்றவுடன் கதவுகளை திறந்துவிட சுப்பிரபாதம் பாடுவதற்காக பெண்கள் உள்ளே சென்றனர். அங்கு நந்தகோபன் யசோதை கிருஷ்ணன் பலராமன் ஆகியோர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். சாட்சான் மன்மத மன்மதா, மன்மதன் அனைவரின் உள்ளத்தையும் கடைபவன். கிருஷ்ணன் அந்த மன்மதனின் உள்ளத்தை அடைபவன். உமரன் கோல இங்கனைவேல் தாவை என்று மன்மதனையும் இயன்றவன் என்று நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தன், அவனை சித்திரலேகா என்ற பெண் கடத்து கொண்டு போனார். பானாசரன் காசி நகரத்தை ஆண்டு வந்தார். சிவனை சேவிக்க வேண்டும் என்று கைலாசம் போனார். அப்பொழுது பிரதோஷ காலம், சிவன் நர்த்தனம் ஆடும் நேரம், ஆனால் நடனம் ஆரம்பிக்கவில்லை. தான் மிருதங்கம் வாசிப்பதால் தான் நடனம் ஏற்றம் பெறுகிறது என்று நந்தி கர்வம் கொண்டார். சிவன் பானாசுரனை மிருதங்கம் வாசிக்க சொல்லி 1000 கைகளை கொடுத்தார். அதனால் அவன் மற்றவர்களை துன்புறுத்தினான். அவனுடைய பெண் உஷா, அவள் கனவில் ஒரு அழகான இளைஞனை பார்த்தாள். அவனோடு சேராவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்றார். உஷாவின் தோழி சித்திரலேகா, நன்றாக ஓவியம் வரையக்கூடியவள், மாய வித்தியை தெரிந்தவள். அவள் அனிருத்தனின் படத்தை வரைந்து காட்டுகிறார். உடனே அவனை கடத்திக் கொண்டு வா என்று கூறினார். அவளும் துவாரகைக்கு புகுந்து தூங்கிக் கொண்டிருக்கிறவனை கட்டிலுடன் கடத்தி சென்றார். இதை ஆழ்வார் அழகாக அனுபவிக்கிறார். சூழ் கடலோடு பொன்னகரம் சேர்த்த புரந்தரனோருக்கும் மன்னவன் வானன் அவுணர்க்குவாள் வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னக்கும் கண்ணியறையில்லாத காட்சியால் தன்னுடைய எண்ணியர் தோழியால் எம்பெருமானின் துழாய் மண்ணு மணிவரை தோல் மாயவன் தாழ்வேன் என்னை இது விழித்தீர் இரண்டு மால் வரை தோல் மன்னவன் தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கண்ணிதன்பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னியவே இன்பமே தினார் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்படி கிருஷ்ணனின் பேரன் அழகை கண்ட மனிதர் கடத்திக் கொண்டு போவார்கள். கிருஷ்ணனை கிடைத்தால் கம்சனால் அனுப்பும் அசுரர்களை காட்டிலும் பயத்தால் முதலில் யசோதை கண்ணன் பலராமன் என்று கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார்கள். வைத்தமான தியானம் என்பதனாலே தனம் மகியன் அவபராத பங்கிடம் நமக்குள்ள தனம் ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரரை இவர்கள் எழுப்புகிறார்கள். நந்தகோபாலா இழந்திராய் ராமனுக்கு அனுபவிக்க தசரதன் விடமாட்டான். விஸ்வாமித்திரர் கேட்க பொறுத்து விட வசித்தர் சொல்லி மறுவிட்டான். ஆனால் நந்தகோபர் அவருக்கு அஞ்சன் இல்லை. முந்தை நன்முறை அன்புடையவர்களே முறைமுறை தந்தம் குறுங்கிட இருத்தி குலசேகராக அனுபவிக்கிறார். கோகுலத்தில் ஸ்திரீகள் கிருஷ்ணனை ஒருவர் பின் ஒருவராக இடுப்பில் வைத்துக் கொண்டு கொஞ்சுகிறார்களாம். அப்படி கிருஷ்ணனையே எழுப்புகிறார்கள். நண்பர் அம்பரமே தண்ணீரே சோழையும் கம்சன் சிசுபால் அவன் திருநாமத்தை சொன்னதால் புண்ணியம் அடைந்தார்கள். நரகநாசனை நாவில் கொண்டழையாத மானிடதாதியர் வருது நீரும் முழுக்கும் கூறையும் செய்தனதான் பெரியாள். இல்லை என்றால் நீரும் சுவரும் எல்லாம் அவன்தான் திருநாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி புண்ணியம் செய்யும் நந்தகோபாலா அம்பரமே அதன் செய்யும் கிருஷ்ணனே. திரௌபதி காளியினுடைய அம்சம் நல்ல மந்திர சித்தி உடையவள். துஷ்டாசனன் அவளை கௌரவ சபைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறான். ஆனால் அப்பொழுது அவளால் மந்திரத்தை ஜபிக்கவோ பிரயோகிக்கவோ முடியவில்லை. பாண்டவர்களும் செயல்பட முடியாத தருணத்தில் அவள் செய்த சரணாகதி மட்டுமே அவளை காப்பாற்றியது. கிருஷ்ணன் வஸ்திரம் அறம் செய்தான். தண்ணீரே அறம் செய்யும் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாடுகளுக்கு தண்ணீர் காக்குவானாம். இத்தமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி இன்னும் மிகவும் இஷ்டமான பசுக்கள் உண்டாம் அவனிடத்திலே. இஷ்டமான பசுக்கள் எப்படி? ஒரு முறை கிருஷ்ணன் ராதையின் வீட்டில் மஞ்சள் அரைத்து கொடுத்தானாம். பிறகு வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது கால்களில் மஞ்சளின் நிறம் இருந்ததாம். இதை கண்ட பசுக்கள் கிருஷ்ணன் யசோதையிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அந்த காலை நக்கி கொடுத்து மஞ்சள் நிறத்தை சுத்தம் செய்தனவாம். கிருஷ்ணன் மாடு மேய்த்து விட்டு இரவு 11 மணிக்கு வந்தானா. யசோதை தாமதத்திற்கான காரணத்தை கேட்டார். கிருஷ்ணன் ஒரு மாட்டை காணும், அதை தேடி கண்டுபிடித்து வர நேரமானது என்றானா. அதை நம்பாமல் எந்த கோபிகளையும் சுத்தி விட்டு வருகிறாய் என்றாளா. இந்த பசுவை கேள் என்று சொன்னானாம். அந்த பசு ஆமாம் என்று தலையாட்டித்தான். அவைகளே இஷ்டமான பசுக்கள் அப்படிங்கிறார். அந்த பசுக்களுக்கு இவன் தீரை கொடுக்கக்கூடியவன். பாஞ்சராத்திரமும் வைகானசமும் இவனுக்கு அர்ஜம் பாத்தியம் ஆச்சமணியும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்றது. ஆனால் இவனோ மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கிறான். சோரே அறம் செய்யும் கிருஷ்ணன். ஒரு முறை கிருஷ்ணனும் அவனது தோழர்களும் பிருந்தாவனத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியான வேளை பசி எடுக்க கிருஷ்ணனிடம் கேட்டனர். தீட்சிதர்கள் யாகம் செய்கின்றனர், அங்கே போய் கேளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அங்கே கேட்டதும் அவர்கள் மறுத்துவிட்டனர். கிருஷ்ணன் அவர்களின் பத்னிகளிடம் கேட்க சொன்னான். அவர்கள் கிருஷ்ணனுக்கும் தோழர்களுக்கும் சோறு கொடுத்தனர். இப்படிப்பட்ட கிருஷ்ணனையே தானமாக கொடுக்கும் நந்தகோபனை எழுப்புகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவில் அக்கே நந்தகோபர் உள்ளே விட யசோதையை எழுப்புகிறார்கள். மரத்திற்கு நீர் பாய்ச்சவில்லை என்றால் உடனே வேர் வாடாது, தண்டும் வாடாது, கிளைகள் வாடாது, இலைகளும் வாடாது. அப்பொழுது முளைத்த கொழுந்துகளே வாடிவிடும். அதுபோல பஞ்சலட்சம் குடியில் பெண்களுக்கு கட்டம் வந்தால் இவள் முகம் வாடிவிடுமாம். ஆகையால இவளை எம்பெருமாக்கிய சோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த கும்பர்கோமானே உறங்காதெழுந்தினாய். கிருஷ்ணன் எழுந்திருக்கவில்லை. அவனுடைய திருவடியை பார்க்கிறார்கள். 3 அடி அளந்ததை நினைத்து எழுப்புகிறார்கள். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விழுங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாய் கேசனே செம்பர் கடலை செல்வா பலதேவா, மலராமனை அடிச்செல்வன் என்கிறார்கள். சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம், பின்னால் மரவடியாம் நிவாச செய்யாசன பாதுகாம் சுகோபாதானவர் சதாபா. உம்மியும் நீயும் சீரம் சர்க்கரையே சித்திக்குமா போலே எழுந்திருக்க வேண்டும். அம்பரமே தண்ணீரே சோரே அறந்தெய்யும். இப்படி எல்லா விதமான தர்மங்களை எல்லாம் செய்தவன் நந்தகோபாலன். அப்படி நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள். ஆழ்வார் அனுபவிக்கிறார் இப்படி தர்மங்கள் நிறைய சொல்லி இருக்கிறது சாஸ்திரங்களிலே, எந்த தர்மத்தையும் செய்யவில்லையே, அதனால் யம தண்டனை ஏற்படுவே என்று பயப்படுகிறார் ஆழ்வார். இடும்பையால் அடத்துண்டு இடுவினோ துத்தென்ன, இறந்தவர்க்கு இல்லையே என்ன, நெடுஞ்சலால் மறுத்த நிலிசலேனந்தோ இணைக்கிலேன் வினைப்பயன் தன்னை, கடுஞ்சலார் கடியலார் காலனார் தமரால் படுவதோர் கொடுவிரை கஞ்சி, நடுங்கி நான் வந்து திருவடி அடைந்தேன் நெய்விசாரண்யத்துள் என்பாய் என்று ஆழ்வார் நெய்விசாரண திம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய். நந்தகோபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கோதானம் பூதானம் இரண்ய தானம் போன்ற பல உயர்ந்த தானங்களையும் யாக ஹோமங்களையும் செய்து வரும் நந்தகோபர். அவர் வஸ்திரமும் சோறும் கொடுப்பவராக கூறுவது எப்படி என்றால், ரொம்ப நாட்கள் பயன்படுத்த தமக்காக சேகரித்து வைத்திருந்த தானியங்களை எல்லாம் நாடே துர்பிக்ஷத்தில் பரிதவிப்பதை பார்த்து மனமுருகி ஏழை எளிய மக்கள் பசிதீர சாப்பிடவும் உடுத்திக் கொள்ள வஸ்திரமும் தாராளமாக வழங்கினார். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதால் பல கிணறுகளையும் வெட்டி தாகத்தை போக்கினார். அதனாலேயே தாரக போஷக தர்ம காரியங்களை செய்பவராக கூறுகிறார்கள். இப்படி துர்பிக்ஷத்தை பார்த்து எந்த தர்ம காரியத்தை அனுஷ்டித்து வருகிறீரோ அந்த துர்பிக்ஷம் இனி வராமல் இருக்க நாங்கள் நோன்பு நோப்பதால் அதை நன்றாக நடத்தி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எம்பெருமான் நந்தகோபாலாக எழுந்திராய் என்கிறார்கள். துர்பிக்ஷ காலத்தில் காசு கொடுத்தால் கைப்பிடி அளவு நெல் கிடைக்கும். அதற்கு மேலும் துர்பிக்ஷம் வந்தால் என்ன செய்வது? தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நமக்கு ஈஸ்வரன் இப்பொழுது கொடுத்திருக்கிறான் என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமலும் வஞ்சனை இல்லாமலும் பசித்தவர்க்கு போதுமான அளவு தானியமாகவோ சோறாகவோ கொடுத்து சிதமாக நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னதமான தானத்தை தாராளமாக செய்யக்கூடியவர்களே பரம பாகவதர்கள் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். காதின் வாய்க்கரம் விற்கிலம் கரவாது மாற்றிலி சோரிட்டேன், தேக வார்த்தை வளைக்கும் மண் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், கேசவா புருடோத்தமா கிளறு சோதியாய் குரலாதென்னு பேசுவார் அடியார்கள் இந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று. இப்படி பிரத்யுபகாரம் எதிர்பாராமல் ஸ்ரத்தையுடன் தனித்தனியாக அறஞ்செய்து வரும் நந்தகோபர் துர்பிக்ஷ காலத்தில் ஒன்றுக்கு பத்து விலை அதிகம் வைத்து வியாபாரம் செய்ய நினைக்காத நந்தகோபர் இவரை எம்பெருமான் நந்தகோபாலா என்று சொல்வது சரியா என்று கேட்கிறார்கள். எம்பெருமான் என்று பகவானைத்தான் சொல்லணும் என்றாலும் எம்பெருமாட்டி என்று யசோதாவை சொல்வதாலும் எம்பெருமானுக்கும் தந்தை ஸ்தானத்தில் அவன் அதீனமாக இருப்பதாலும் கூறுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறந்தையும். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண போகும் பொழுது ஆச்சாரியர்களை சேவித்த பிறகே சொல்ல வேண்டும் என்பதால் பகவத் சந்நிதியில் ஆச்சாரியனை எழுப்புவது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டத்திலும் பூர்வாச்சாரியர்களை தண்டனிட்டே எம்பெருமானை அடைகிறது ஜீவன். தத்துவகித புருஷார்த்தம் மூன்றையும் தர்ம புத்தியாலே கிருபை செய்து உபதேசித்தவர் ஆச்சாரியன் என்பதை இந்த பாசுரத்தின் முதலடியிலேயே உபதேசித்துள்ளார் ஆண்டார். ஈசாவாச்சமிதகம் சர்வம் என்ற உபனிஷத் வாக்கியத்தின்படி எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து வஸ்திரமான உடலை அல்லது உலகை மறைத்து யோகிகளுக்கு தன்னையே என்னும் பார்க்கும்படி செய்கிறான் எம்பெருமான் என்பதை அம்பரம் என்கிறான். அம் அழகிய பரம் பரமாத்ம வஸ்து என்று பிரணவத்தை சொல்லாமல் அதற்கு பதிலாக பீஜாட்சரத்தை குறிப்பிடுகிறார். இதுவே ஸ்ரீமன் நாராயணன் என்ற தத்துவம். தண்ணீர் இதுவே ஹிதம். தண்ணீர் இல்லாமல் தானியங்கள் வருவதில்லை. தானியங்களால் சோறு என்றபடியால் தன் குளிர்ச்சியான தாரை இனிமையான தைலதாரை போலே இடைவிடாது பண்ணக்கூடிய பக்தி ரூபமான தியானம் உபாயம், தத்துவம் ஹிதம் உபாயம், சோறு புருஷார்த்தம், ஆனந்தமய வித்யை, சம்பர்க வித்யை, வைஸ்வானர வித்யை முதலிய பிரம்ம வித்யைகளில் அன்னமாக அதாவது சோறாக எம்பெருமானையே சொல்லப்பட்டுள்ளது. அவனே பரம புருஷார்த்தம், நந்தன் ஆச்சாரியன் சிஷ்யர்களை ஆனந்தப்படுத்துபவன், கோபாலன் வேதம் முதலியவைகளை பாதுகாப்பவன், கொம்பனார் வெஞ்சுக்கொடி போல அடக்கத்தையும் தெளிவாக எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறுவதையும் புகழை கொடுப்பதும் மந்திரமும் அவற்றின் தேவதையும் சொல்லப்படுகிறது. அம்பர மூடரத்து ஆதிசேஷன் போன்ற அனைத்து நித்திய சூரியரையும் சமஸ்த பரிவாரங்களையும் எழுப்புவது, உம்பர்கோமானே எம்பெருமான் பள்ளி கொள்வதற்கு தகுந்தபடி தன் உருவத்தை பெரியதாக்கிக் கொண்டவன், செம்பர் கழலடி செல்வா, செம்பர் கழலடி திருவாராதனத்து எழுந்தருள பண்ணும் போது அவன் திருவடிக்கு சமர்ப்பிக்கும் ஆதிசேஷனாகிற பார்வை, செல்வம் கைங்கரிய சம்பத் அதை அடைய பிரார்த்திக்கிறார்கள். ரவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதே வராக மகாதேசிகாய நமஹ, சிவதே லிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.